வைத்து பூனை நெஞ்ச தைக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட இத்து இத்து இத்து பூனை நெஞ்ச தைக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட சரி சரி சரி.